ಸರಸ್ವತಸ್ಯ ವಾಗ್ಭೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಜಯತಿ ಲಲಿತವೃತ್ತಿಂ ಶಿಕ್ಷಿತೋ ವಲ್ಲವೀನಾಂ ಶಿಥಿಲವಲಯ ಸಿಂಜಾ ಶೀತಳೈರ್ಹಸ್ತತಾಳೈಃ ಅಖಿಲ ಭುವನ ರಕ್ಷಾ ಗೋಪವೇಷಸ್ಯ ವಿಷ್ಣೋ ಆಧರಮಣಿ ಸುಧಾಯಾಂ ಅಂಶವಾನ್ ವಂಶನಾಳಃ. ಇದು 16th ಶ್ಲೋಕ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಮಹಸೇ ಮಹಿತಾಯ ಮೌಳಿನ ವಿನತೇ ನಂಜಲಿ ಮಂಜನತ್ವಿಡೇ ಕಲಯಾಮಿ ವಿಮುಗ್ಧ ವಲ್ಲವಿ ವಲಯ ಭಾಷಿತ ಮಂಜುವೇಣವೇ ಎಂದು அருளி செய்தார். அந்த அந்த ஸ்லோகத்திலே சுவாமி அஞ்சலிங் கலையாமி என்று சொன்னார். அஞ்சலியை எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு அஞ்சலியை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். இந்த அஞ்சலியை சொல்லும் பொழுது வினதேன மௌளினா அஞ்சலின்னா சொல்ற வணங்கிற தலையுடன் உனக்கு அப்பா கண்ணா உனக்கு நான் அஞ்சலியை சமர்ப்பிக்கிறேன் உன்னை கை கூப்பிடுறேன்னு சொன்னார். அஞ்சலிஹி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்பது வாக்கியம். இந்த கை கூப்பிடுறதுன்றது இருக்க இது உத்தமமான முத்ரை. இந்த கையை கணக்கு கூப்பிட்டோம்னாக்கா உடனே பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவேறாம். இது கை கூப்பிடுறதுன்னு சொல்லி சொல்றது. பிரத்யஸ்தம் அஞ்சலி ரசௌ, அதாவது பெருமாளுக்கு தேவப்பெருமாளை பார்த்து சுவாமி தேசிக்கன்னு சொல்ற, நான் எத்தனையோ பாப்பெல்லாம் பண்ணிருக்கேன், என்னுடைய பாப்பத்தெல்லாம் நினைச்சு எனக்கு நீர் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கூட அந்த தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு எதிரம்பாக இருந்துட்டு இருக்கான். பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹாஸ்திரே அப்படின்னு இந்த கை கணக்கு கூப்பிட்டுமானாக்க அவர் நமக்கு நிகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்க அந்த அஸ்திர அதுக்கு அந்த நிகிரஹாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரமா எதிர் அஸ்திரமாக இருந்துருக்கு என்பதாக சொல்ல சொல்லுங்க. இந்த அஞ்சலிய கணக்கு நாம பண்ணிட்டோமானாக்க அவர் பெருமாள் ஒண்ணுமே பண்ண முடியாதான். அவர் அப்படியே வாய்மூண்டு இருந்துருவேறான்னு நமக்கு அனுகிரகம் பண்றதே இருந்துருக்கிறான். அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த அஞ்சலியை அவர் பண்ணார், கை கூப்பிட்டார். ஹஸ்தீச துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆப்ரம்மகீட்டம் அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாத் துரதிக்ரமேன பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரே என்பதாக சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல தேவப்பெருமாள் விஷயமாக சொல்ற. இப்படி அஞ்சலிய பண்ண உடனே பெருமாளுக்கு கண்ணனுக்கு சுவாமியின் இடத்துல ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி வந்துடுச்சு. நம்மள மாதிரி இல்ல, நாமெல்லாம் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கோம், ஆனா தப்பும் பண்ணிட்டு பகவத் அனுபவமும் ஓணும்னு ஆசையும் பட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படி இல்லை, என்னைக்குமே தப்பே பண்ணவர் இல்ல. இருந்தாலும் கூட அவர் அஞ்சலியை பண்ணிட்டதுனால கை கூப்பிட்டதுனால அவர் என்னெல்லாம் விரும்புறாரோ அது எல்லாத்தையும் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். இவர் சுவாமி விரும்பினது வேற ஒன்னும் விரும்பல, பால கிருஷ்ணனாக இருந்து கண்ணன் என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்ணாரோ அத்தனை லீலைகளையும் தானும் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், பிரத்யக்ஷமா சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி பிரத்யக்ஷமா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு பிரகாரத்துக்கு அவருக்கு அப்படியே அவர் காண்பிக்கிறேராம். பாலகிருஷ்ணனாக இருந்து தான் பண்ண லீலைகள் எல்லாம் காண்பிக்கிறேராம். பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் சொல்றார், தேவிக்கு புலம்புவதாக, அதாவது ஒரு அம்மாவாக இருக்கிறவளுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னாக்கா குழந்தைய பெற்றெடுக்கிறது மாத்திரம் அவளுடைய காரியம் இல்ல. உழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதாக சொல்லுகின்றார். இது வள்ளுவனுடைய வாக்கு. இது அந்த குழல் புல்லாங்குழலுடைய ஓசை இனிதாக இருந்திருக்கு, வீணாகானம் ரொம்ப நன்னா இருக்கு என்றதெல்லாம், இதெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்லுவான். யார் சொல்லுவா அப்படின்னா, தன் மக்கள் மழலை சொல் கேளாதார், தன்னுடைய குழந்தைகளுடைய மழலை வார்த்தைகளை கேட்காதவாளாக இருந்துருக்கிறவா தான் இப்படி எல்லாம் குழல் இனிது யாழ் இனிது என்பதெல்லாம் சொல்லி சொல்லுவா என்று சொன்னார். அதே மாதிரி தேவத்தை தேவகி அவ ஜெயில இருந்தா, காராகிரகத்துல சிறையில இருந்து கண்ணனை ஈன்றெடுத்தாள். அந்த கண்ணனை பெற்றெடுத்தாளே தவிர, ஆனா திரும்பி வந்து அந்த கண்ணன் குழந்தையாக இருக்கச்சே அவன் என்னென்னலாம் பண்ணணும் அந்த அனுபவம், கண்ணன் பெரியவனாகி கம்சவதம் பண்ண பிற்பாடு இவ ரெண்டு பேரையும் அந்த சிறையில இருந்து விடுவிக்கிறான். அப்ப பகச்சு பெரிய பையனா போயிட்டான். குட்டி பையனா சின்ன பையனா இருக்கச்சே சத்தத்தான் ஒரு நடக்க செய்யும், ஒரு வார்த்தை அந்த ஒவ்வொரு அம்மா அத்தை அப்படின்னு எல்லாம் வார்த்தைய சொல்ல செய்யும், அதெல்லாம் கேட்காத கேட்காத போயிட்டாள்னு அவளுக்கே ரொம்ப குறையா இருந்ததுதான் தேவகிக்கு. அப்போ தேவகிக்கு பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, தான் சின்ன குழந்தையில எப்படி எல்லாம் நடந்துட்டாரோ அது மொத்தத்தையும் அப்படியே காண்பிச்சிடும். என்ன முந்தை நன்முறை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தந்தம் குரங்கிடை இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகிற்கான தெழில்கவரேரே உந்தை அவன் என்றுரைப்ப நின் செங்கேழ் விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. படத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்க அந்த குழந்தைய பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாளாம். இது இந்த அளவு நடக்கிற ஒரு விஷயம். என்ன குழந்தை பிறந்த உடனே எங்கன்னா, அதாவது அவ அம்மா வாரத்துல தான் குழந்தை பிறக்கும், 4 மாசம் 5 மாசம் கழிச்சு அந்த குழந்தையை வாரத்துல கொண்டு வந்து விடுவா. கொண்டு வந்து விட்ட உடனே குழந்தையோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரு சக்கரை பொட்டலமோ ஒரு சின்னதா ஏதாவது அவளால் முடிஞ்ச ஒரு ₹1 இல்லை என்ன குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமானோ அதை கொண்டு வந்துட்டு வெறுங்கையோட வரமாட்டா, அந்த குழந்தைய பார்த்துட்டு போவான். அந்த மாதிரி திருவாயிரபாடியில கண்ணன் இருக்கிறச்சு அந்த யசோதை பிராட்டியோட இருந்துட்டு இருக்க, அப்போ கண்ணன் இருக்க எல்லாம் திருவாயிரபாடியில இருக்கிற எல்லாரும் இந்த குழந்தைய வந்து வந்து பார்த்துட்டு போறாளாம். அப்படி இந்த குழந்தைய வந்து பார்க்கச்சு எல்லாம் எல்லாம் போட்ட கொஞ்சம் பெருசா போயிடுத்து, ஒரு 5-6 மாசம் ஆயிடணும் குழந்தாது. அந்த குழந்தைய எடுத்து எல்லாரும் மடியில எடுத்து விட்டுக்கிறாளாம். மடியில விட்டுட்டு விட்டுண்டு இது பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சொடக்கு போட்டு அது சிரிக்கிறதா என்ன பண்றதுன்றதெல்லாம் அதை பார்த்துட்டு அதோட கொஞ்சா கொஞ்சே இருக்கச்சே கேக்குற, அம்மா எங்க இருக்காரு, அப்பா எங்க இருக்காரு, அவன் அப்பா யாரு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுதான்றதுக்கோசரம் கேக்குறது. இதெல்லாம் இந்த குழந்தைய அவள்லாம் வந்து பாக்குறதெல்லாம் அந்த மூலையில நின்று அந்த ஹால்லயே நின்று நந்தகோபுரம் பாத்துட்டு இருக்கான். அந்த நந்தகோபுரம் பாத்துட்டே இருக்கச்சே அந்த ஒரு பிஞ்சு கையால அப்பா எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறாச்சே, அந்த கண்ணை சுழட்டி சுழட்டி பாத்துட்டு நந்தகோபுரம் அந்த மூலையில இருக்கிற நந்தகோபுரம் பாக்குறதான் கண்ணன். அந்த கையால பிஞ்சு கையால அப்படி நந்தகோபுரம் அப்பா எங்கன்னா அந்த காண்பிக்கிறதாம். இப்படி அப்பா எங்க உந்தையாவன் என்றுரைப்ப அப்பா எங்க அப்படின்னு கேக்கச்சு என் செங்கீழ் விரலினும் கடை கண்ணினும் காட்ட அந்த கடை கண்ணினாலையும் கண்ணினாலையும் குட்டி கையிலாலையும் அந்த இவரை நந்தகோபுரம் பார்த்து அப்பான்னு சொல்லி சொல்ற. இந்த பாக்கியத்தை நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பற்றில்லனேன்னு, இந்த பாக்கியம் வசுதேவருக்கு கிடைக்கல நந்தனுக்கு நந்தனுக்கு கிடைச்சிருக்கு, இப்பேற்பட்ட பாக்கியஹீனா இருக்கன்னு அவள் தேவகி புலம்புற. அப்படி புலம்புற அவளுக்கு மொத்தத்தையும் காண்பிச்சு கொடுக்கிறாளாம். இது என்னன்னா, முழுதும் வெண்ணையளைந்து தொட்டுண்ணும் முகிலிடஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் மன்னோகக்கும் அணிகள் செஞ்சுருவாய் நெறிப்பதுவும் தொழுகையும் இவை கொண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. இதுக்கு மேல ஒரு ஆனந்தமே இல்லையா? அப்படிப்பட்ட ஆனந்தத்தை யசோதை பிராட்டிக்கு கண்ணன் கொடுத்தானா? என்ன, முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டு உண்ணும் முகிழச்சிருந் தாமரை கையும். பாத்திரம் வச்சிருக்கா, வெண்ண பாத்திரம் வச்சிருக்கா. அந்த பாத்திரம் வச்சிருந்தாக்க எங்கேனா எதனா துளிவுண்டு மேலால தொட்டு அந்த வெண்ணையை சாப்பிடலாம் இல்லையோ? அது இல்ல, அது மொத்தம் அடி வரைக்கும் கை எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரமும் போய் அதை போட்டு தொட்டு சாப்பிடுறத வெண்ணையை சாப்பிடுறான். முகிழந்திரு தாமரை கையும், குட்டி கை, அது தாமரை போல அந்த ஒரு அதி மனோகரமான அப்படி ஒரு மிருதுவாக இருந்திருக்கிற ஒரு தெருக்கை அந்த கையும். இது வந்து தாராறு தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி, தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி. இது வெண்ண பாத்திரம் இருக்கு, பெரிய பாத்திரத்துல வெண்ணெய் இருக்கு. இவர் கையை எவ்வளவு தூரம் போறதோ தோல் வரைக்கும் கைய உள்ள நீட்டி அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுக்கிறாரா? துளிவுண்டு எடுத்தாக்கா அதுல இருந்து எடுத்து உள்ள முல்ல போலையா? அது அப்படி பாக்குறாராம். முகிழஞ்சிறு தாமரை கையும், அந்த சாப்பிடறதா இருக்க சின்ன தாமரை கையும், எழுள்கள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும். அப்படி பாக்குறான். இந்த வெண்ணெய் திருடுச்சு பார்த்த உடனே கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து கைத்த தூக்கிட்டு வரா, அந்த அடிக்கிறதுக்கோசரம் வரா, கைத்தாலேயே அடிக்கிறதுன்னுட்டு அந்த தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும். இப்படி ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிறாராம். அம்மா அடிக்காத அடிக்காத அடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்தோடு காமிக்கிறாராம். வெண்தயரதோ இந்த செவ்வாயும், அந்த கண்ணனுடைய திருவதரங்கள்லாம் செக்கச்சவையல்னு இருந்துட்டு இருக்கு. அந்த செக்கச்சவையல்னு இருந்துட்டு இருக்கச்சே அதுல ஒரு பரபாகம், அந்த வெள்ள வெள்ளையில இருக்கிற தயிரை எடுத்து வாயெல்லாம் சாப்பிட்டதுனால வாயெல்லாம் ஒரே வெள்ளையா இருக்கும். இது ஓரத்துலாம் ஒரே ஈஷுண்டு இருக்கு, அது மொத்தம் அப்படியே இருக்கு. வெண் தயிர் தொந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அன்னோக்கும், அழுகையும் அஞ்சு நோக்கும் அன்னோக்கும். அது அடிக்கிறதுக்கு வரா, அந்த கயிறு அடிக்கிறதுக்கு வரா. அம்மா அடிக்காத அடிக்காத இனிமே செய்ய மாட்டேன் இனிமே செய்ய மாட்டேன்னு அழறான். அழறதோட மாத்திரம் இல்லையா, அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அப்படியே பயந்துண்டு கண்ணுல பார்த்தா அப்படியே பயம் தெரியுது. எங்க அடிச்சிட போறாளோ, என்ன பண்ணிட போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே பார்த்துட்டே இருக்காராம் இந்த யசோத பிராட்டிய. அன்னோக்கும் அந்த பார்வை இருக்க இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியலையா? அதையாலதான் அன்னோக்குன்னு பொதுவா சொல்லிட்டாராம். அது என்ன அப்பேற்பட்ட, அதாவது லோகத்துக்கெல்லாம் பயத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிற பெருமாள் கண்ணன் தான் பயப்படுற மாதிரி பாக்குற ஒரு பார்வை இருந்திருக்க, அந்த பார்வை அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது சொல்ல முடியாததாக இருந்திருக்கான். அணுகுள் செஞ்சுருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை, அணுகுள் செஞ்சுருவாய் நெளிப்பதுவும். அந்த வாய் அப்படி நெளிக்கிறான், அம்மா அந்த கோண கோணெல்லாம் ஆக்கிறான்மா, நான் இனிமே பண்ண மாட்டேன்ற மாதிரி. அப்புறமா பாக்க கை கூப்பிடறான், அடிக்க வந்துட்டாக்கா ரொம்ப இதுவாகி போடுத்துனாக்கா சாரிம்மா ப்ளீஸ் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் அப்படியே கையை கூப்பிட்டு இனிமே பண்ண மாட்டேன் இனிமே பாட்டேன்றான்னா, இவை கண்ட அசோதை, இப்படி இதெல்லாம் பார்த்த அசோதை இருக்காள, எங்க போயிட்டான்னா சீவை குண்டத்துல போய் சவ்யம் பாதம் சாரிய சித்ததிருக்காரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு அந்த பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேல எழுந்தருள் இருந்திருக்கிற பெருமாளை சேவிக்கச்சே அது பெரிய பிரம்மானந்தம் வருது, பரிபூர்ண பிரம்மானந்தம் வருதுன்னு சொல்றாள். அந்த பரிபூர்ண பிரம்மானந்தம் இங்கேயே யசோத பிராட்டிக்கு கிடைச்சிடுத்து. இதுக்கு மேல இன்னொரு பிரம்மானந்தம் இருந்திருக்கானா என்று சொல்லுகின்றாள் தேவகி. யசோத பிராட்டிக்கு கிடைச்ச ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. அதே மாதிரி அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த லீலகள் மொத்தத்தையும் அன்னைக்கு தேவகிக்கு காட்டின மாதிரி சுவாமி தேசிகனுக்கு அப்படியே காண்பிக்கிறான் தான் செய்த லீலைகள் மொத்தத்தையும். அதை பார்த்து அனுபவிச்சு அங்க ஜெயதி என்று பல்லாண்டு பாடுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. கயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதளைஹி ஹஸ்ததாளைஹி. வல்லவீனாம், வல்லவி வல்லவி யாரு? திருவாயிரபாடியில இருந்திருக்கிற ஆய்ச்சியர்கள். அந்த ஆய்ச்சியர்களுடைய கையில வளையல்லாம் போட்டுருக்காளாம். அந்த வளையல் பெரிய பெரிய வளையலா இருந்திருக்கான். அந்த கோபிகளுடைய கோபிகளுடைய சிதில வளைய சிஞ்சா சீதளைஹி, அது சிதிலமாக இருந்திருக்கு. இது அந்த அதனுடைய இந்த வளையல்னால என்ன பண்றனா, கண்ணன் வேணுகானம் பண்ற. அந்த வேணுகானம் பண்ணச்சு இந்த கோபியர்கள்லாம் வளையலால தாளம் போடுறா. தாளம் போடச்சே ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்கிறது. இடிச்சிருந்தாலும் அது ஒரு சப்தத்தை உண்டு பண்றது. அந்த வளையலுடைய சப்தத்தினால குளிர்ந்ததாக இருந்திருக்கான். அந்த குளிர்ந்த, அதாவது ரொம்ப காதுக்கு கேட்கிற மாதிரி அந்த கையில தாளம் போடச்சேயே வளையலும் சேர்ந்து ஜல் ஜல் ஜல் ஜல்னு தாளம் போடுறது அப்படியே சிராவியமா காதுக்கு கேட்கற மாதிரி இருந்திருக்கு. ஹஸ்தாளைஹி லலித விருத்திம் சிக்ஷிதாம், அந்த கர தாளங்களாலே அந்த கையினால போடுற தாளங்களாலே லலித விருத்திம் சிக்ஷிதாம், சிக்ஷிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற லலித விருத்தி. இந்த லலித விருத்தி இது எதுக்குன்னா, கண்ணன் கையில இருக்கிற புல்லாங்குழலுக்கு விசேஷனம். புல்லாங்குழலுக்கு ஒரு லலித விருத்திய இது சிக்ஷிப்பட தாளங்களால சிக்ஷிக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னார். எப்படி அப்படின்னா, லலித விருத்தின்னா என்னன்னா, விநியாச பங்கி ரங்கஹனாம் ப்ரூவிலாச மனோகரா சுகுமாரா பவேயுஸ்தேதி லலிதம் ததுதீரிதம். அபிநய சாஸ்திரத்துல லலிதம்ன்றது ஒரு நாட்டிய சாஸ்திரத்துல சொல்ற ஒரு இது. அது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, என்ன மாதிரி இருக்கும்னாக்க, இந்த கால் அந்த வெக்கிறது, அந்த வெக்க செய்ய மாத்திரம் இல்ல, அங்கானாம் புருவிலாச மனோகராக அப்படின்னா, அந்த கண் புருவ நெரிப்பு, இந்த கண் புருவ நெரிப்பு இது எல்லாம் சுகுமாரமாக இருக்கிறது. இது என்ன பண்ணும்னாக்க, எல்லாரையும் கவரும்படியாக இருக்கணும். அப்படியே அதி மனோகரமாக இருந்திருக்கணும். அதுலயும் பெண்களுக்கெல்லாம் அப்படியே அந்த அந்த இதை பார்த்த உடனே அவரிடத்துல அப்படியே ஒரு ஈடுபாடு வரும்படியாக பண்ணணுமா. அப்படி கண்ணன் வந்து அந்த லலித விருத்திய, இப்படி லலித விருத்திய வேணுக்கு சிக்ஷிக்கிறதா, இது சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கு அப்படின்னு. கண்ணன் எப்படி அவர் புல்லாங்குழல் ஊதரையர் அப்படின்னு சொல்லச்சு, வாமபாகு கிருத வாமக போல வல்கித புரதராப்பித வேணு, வாமபாகு கிருத வாமக போல. இந்த சாட்சிக்கிற கண்ணன், இந்த சாட்சிக்கிறது கண்ணனுடைய கண்ணம் இருக்க இடது கண்ணம் இடது தோல்ல விழுந்துருதான். வாமபாகு கிருத வாமக போல வல்கித புரதராப்பித வேணு, அந்த புருவம் இருக்க அது அப்படியே நெரிச்சுகிறார். அந்த புருவத்தினுடைய ஒரு வளைவுளவா இருக்கிறது இருக்கு. இப்படி வச்சுட்டு வேணுகானம் பண்றேன். இந்த வேணுகானத்தை நமக்கு வாக்கினால சொல்ல முடியாது. இது எப்படிதான் வேணுகானம் பண்றேர் அப்படின்னு சொல்றது இருக்க, இது ஒரு இமேஜினேஷன்லதான் வருமே தவிர, அது பிரத்யட்சமா யார் சேவிக்கிறாளோ அவளாலதான் அது அனுபவிக்க முடியுமே தவிர, வேற யாராலையும் இது எவ்வளவு சொன்னாலும் எத்தனை வாட்டி சொன்னாலும் நமக்கு ஒரு மாதிரியான ஒரு இதுதான் வருமே தவிர, உண்மையான வேணுகானம் எப்படி இருக்குன்றது நம்மளால சொல்லவே முடியாது. அதுவும் கண்ணன் பண்ற அந்த வேணுகானத்தை சொல்ல முடியாது. இடவணரை இடத்தோளோடு சாய்த்து கூட புருவம் நெறிந்தேற, கூட வயிறுபடவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, மடமயில்களோடு மாண்பிணை போலே பங்கமார்கள் மலர் கூந்தல் அவிழ. இது லலித விருத்தி. இந்த கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது அதி மனோகரமாக இருக்கிறது. லலித விருத்தின்றது என்ன, அந்த பெண்கள் எல்லாம் ஈர்க்கும்படியான ஒரு அபிநயம். அந்த அபிநயத்தை பார்த்த உடனே பெண்கள்லாம் ஓடி வராளாம். அந்த ஓடி வரதும் எப்படி ஓடி வரான்றத ஆழ்வார் சாதிக்கின்றார். மடமயில்களோடு மாண்பினை போல மங்கையர் மங்கைமார்கள் மலர் கூந்தல்ல விழ. அப்படி ஓடி வந்தா தலை அவுந்து போறது, தலை முடியெல்லாம் அவுந்து போறதான். அது மாத்திரம் இல்ல, உத்தின் இருக்கிற அந்த பாவாடையும் அவுந்து போற மாதிரி ஏறதான். உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி, அங்க இருந்து அந்த மறுபடியும் அதை சரிப்படுத்திட்டு ஓடி வர அளவுக்குள்ள போய் அந்த கண்ணனுடைய ஒரு கட்டாட்சத்தை நாம இழந்து விடுறமே, அந்த கணம் போயிடுறதேன்னு இவாளுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம். அதுக்காக ஒரு கையால் அதை பிடிச்சுட்டே ஓடி வர அப்படின்னு சொல்ற. இது லலித விருத்தி. இப்படிப்பட்ட லலித விருத்தியை, இது கண்ணனுக்கு தான் லலித விருத்தி இருக்குன்றதுல, எங்க வேணு காணத்துக்கு வேணுலயே அந்த லலித விருத்தி இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட லலித விருத்தியை சிக்ஷித்தோ வல்லவின்றாம் என்று சொன்னாராம். இது இந்த வேணுகோணம் வேணுகாலம் பண்ற போது கோபிகள் செய்கிற ஹஸ்ததாளத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது வேணுகானத்துக்கு ஏற்ற மாதிரி ஹஸ்த கையால இவாள்லாம் தாளம் போடுறாளா, இவ தாளம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேணுகானம் பண்றா பெருமாள் அப்படின்றதுக்கு பார்த்தோம்னாக்க, இப்ப ரெண்டு இதுல சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு போட்டி வரும். இதுல இப்ப இது பாட்டு சீசன் தானே, இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் அங்கங்கெல்லாம் மார்கழி மாசம் வந்துருத்துனாக்கா பாட்டெல்லாம் பாடுவான். இதெல்லாம் சீசனா இருக்கு. இந்த சீசன்ல பார்த்தோம்னாக்க பக்கவாத்தியங்கள்லாம் இருக்கும். அந்த தனி ஆவர்த்தனம்னு சொல்லுவா, இந்த தனி ஆவர்த்தனம் மிருதங்காதிகள்லாம் தனித்தனியா தனியா ஆவர்த்தனம் பண்றது, இவ பாட்டு பாடுறது, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணு. இப்போ ஒரு சில சமயங்கள்ல என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, வயலின் இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும், இவ பாடுவா. பாடின உடனே இந்த பாடின இது அதே ஸ்வரங்கள்லாம் அந்த வயல் நல்லையோ இல்ல புல்லாங்குழல்லையோ அது பாடுவா. இவா ரெண்டு பேருக்கும் போட்டி மாதிரி இருக்கும். அது பாக்கச்சு அது ரொம்ப கம்பீரமா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப சிராவியமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவா போடுற தாளத்துக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வேணுகானம் பண்றேரா, இல்ல அந்த வேணுகானத்துக்கு தகுந்த மாதிரி தாளம் போடுறாளா அப்படின்றது அந்த அது சொல்ல முடியாதபடியாக இருந்துட்டு இருக்கான். ஆகையால கோபிகள் செய்யற வேணுகா, அதாவது கண்ணன் செய்யற வேணுகானத்துக்கு அனுசரிச்சு இவாளுக்கு சாமர்த்தியம் இல்லனால அவரு இப்ப என்னன்னா, கண்ணன் இவா ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துருத்துனாக்கா யாருது அதிகமா போயிடுத்துனாக்கா, இதுக்கு தகுந்த மாதிரி அது வேணுகானம் பண்ண முடியல, இல்ல தாளம் போடுற அளவுக்கு வேணுகான அளவுக்கு இவாளால தாளம் போட முடியல அப்படின்னாலாம் ரெண்டுத்துக்கும் மாறி மாறி போட்டி வருதாம். இப்படி போட்டி வரச்சே வேணுகானத்தை அனுசரிச்சு இது தாளம் போடுறதுக்கு இவாளுக்கு சாமர்த்தியம் இல்ல. சரி என்ன பண்றேன்னா, பெருமாள் என்ன பண்றேன்னா இவாளுடைய தாளத்தை அனுசரிச்சு வேணுகானம் பண்றேராம். இப்படி வேணுகானம் பண்ணதுனால வேணுகானம் சிக்ஷிதமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்ல, கர தாளங்களாலே வேணுகானம் சிக்ஷிதமாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லணும், கோபிகள்லாம் ரொம்ப ரசிகர்கள், ஆகையால இவாள்லாம் இந்த பகவத் சங்கல்பத்தினால இவாளுக்கு தாளம் போடுறதுல ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் வந்துட்டான். இந்த கரதாளத்துல ரொம்ப சாமர்த்தியம் வந்துட்ட பிற்பாடு இவாளுக்கு இவாளுடைய கரதாளத்துக்கு சமமா பெருமாள் வேணுகானம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. ஏன்னா இவாளுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறபடினால சிக்ஷிதோ வல்லவி நாம், சிக்ஷிதா சிக்ஷிக்கப்பட்டதாக இருந்துருக்க. அந்த லலித விருத்தியும் சிக்ஷிதா, லலித விருத்தி சிக்ஷிக்கப்பட்டதாக இருந்துருக்கு, அப்பேற்பட்டதாக இருந்துருக்கிற மனோஜமாக இருந்து அப்படியே கண்ணு அதாவது மனசை கவரும்படியாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழலுக்கு மங்களாசாசனம் பண்றார். ஜயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிசில வலய சிஞ்சா சீதளை ஹஸ்தாளை. இது இப்பேற்பட்ட ஒரு புல்லாங்குழலோட கூட அகில புவன ரக்ஷா கோப வேஷ விஷ்ணு, பெருமாள் கோப வேஷத்துல இருந்துட்டு இருக்க. யாரு எப்படி கண்ணன் அவன் பெருமாள் சங்க சக்கர கதாபாணியாக பஞ்சாயுதம் தரிச்சுட்டு சேவை சாய்க்க வேண்டிய கண்ணன் ஒரு திருவாயிற்பாடில இருந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண கோபனாக இருந்திருக்க. இப்படிப்பட்ட இந்த வேஷத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னன்னா, லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரையும் தட்சணம் பண்றதுக்காக தான். இவர் பெருமாள் இல்ல கிருஷ்ணாவதாரத்தையே எடுத்துட்டேனா கூட அவர் வசுதேவருடைய குமாரராக அவதாரம் பண்ணார். வசுதேவர் ராஜா சத்ரிய, அவருடைய குமாரராக அவதாரம் பண்ணதுனால அவர் ராஜனாக ராஜா ராஜகுமாரனாக இருக்க வேண்டிய ஒரு கண்ணன் ஒரு கோபகுமாரனாக இருந்திருக்கார். அவர் இப்படிப்பட்டவராக இருந்திருக்கார். என்ன இவருக்கு கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோல். இவர் ஒரு துணியை உடுத்திருக்க, இது எப்படிப்பட்ட துணியாக இருந்திருக்குன்னு கோபர்கள்லாம் உடுத்திருக்கிற துணி. இவர் ராஜாவா இருந்து பீதாம்பரம் சாத்தின் இருக்க வேண்டியவர் போய் சாதாரண துணியை இவர் உடுத்திருக்கார். கடையாவின் கழிகோல் கைசரையினார் கவராத, தனக்கு அசாதாரணமான இருக்கிற பீதாம்பரத்தை விட்டுட்டு ஒரு குசும்பாரத்தும் குசும்ப தோலையும் தோலுடையும் அத ஒரு சாதாரண தோலையும் அதே மாதிரி பால் கறக்கிறதுக்காக ஒரு மூங்கில்ல ஒரு கொம்பு அந்த மூங்கில் படியும் அந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கிறதுக்காக கையில கயரும் இது கழியும் அறையில வந்து ஒரு கொஞ்சமணி கட்டிண்டு முண்டாசும் இப்படிப்பட்ட வேஷத்தோட பெருமாள் கண்ணன் எழுந்தருள் இருந்துருக்கான். மன்னார்குடியில போய் ராஜகோபாலனை சேர்த்துமானாக்கா அப்படியே கோப வேஷம் தெரியும். அது பார்த்து ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப கம்பீரமான ஒரு திருமேனி, அந்த திருமுக மண்டலமே அப்படியே கண்ணன் அப்படியே அந்த அந்த குழந்தை கண்ணனா சேவசாய பேர் என்ன அங்கேயும் பார்க்கணும். அதுல பார்த்தோம்னா ஒரு சாவி கொத்து தொங்கும் அந்த பெருமாளுடைய அலையில. எல்லா எல்லா இடத்துலயும் பெருமாளுக்கு இந்த அரஞ்சான் கயிறுன்னு சொல்றது இருந்திருக்கோம் இல்லையோ, அத இது பண்ணலாத இருக்கவே மாட்டார். யஜ்ஞம் பவீத்தம் அரணால் இதெல்லாம் சாத்திக்காத திருமார்பன் ஆச்சியார் இது இல்லாத இருக்கவே மாட்டார். அங்க பார்த்தோம்னாக்கா ஒரு கைய ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்க மாதிரி, அத கையில இன்னொரு கையில ஒரு கொம்பு நல்ல ஒரு முண்டாசு, அது தவிர பார்த்தோம்னா அந்த அரணால சாவி கொத்து தொங்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த சேவையை மன்னாருடைய ராஜகோபாலனுடைய சேவையை சுவாமி தேசிகன் நினைச்சுக்கிறேன்னு சொன்னோம். அகில புவன ரக்ஷா கோப வேஷஸ்ய விஷ்ணோ. அவர் யார் எப்படிப்பட்டவரா என்னன்னா, கண்டுமைத்து இனிதுகுந்த காளாய் என்று சொல்வார். கன்று மேய்த்து இனிதுகுந்த காளாய், அவன் கன்று மேய்ப்பதுல ரொம்ப சந்தோஷம். இனிதுகுந்து கன்று மேய்த்தவன், இது மாடு மேய்க்க விட்டாளேன்னு வேதனைப்படல கஷ்டப்படல, இது ரொம்ப சந்தோஷம். இந்த கண்ணுகளை மேய்க்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அது சந்தோஷமாக கன்று மேய்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்க. அதுக்கு தகுந்த மாதிரி அலங்காரத்தை வந்து வேணுகானம் பண்ணி கோபிகளை வரவழிச்சு அவளுடைய லலித விருத்திகளாலே இது வந்து சிக்ஷணம் செய்கிறான் அப்படின்றதுனால இதுல இருந்து அர்த்தம் ஏற்படுறது. இப்படி கோபால வேஷத்தினை இருந்தது யாரு ஈடுபட்டது, விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்ற இந்த விஷ்ணு காந்திமானான கண்ணனுடைய சோபை. இந்த அகில புவன ரக்ஷா கோப வேஷஸ்ய விஷ்ணோஹோ, விஷ்ணோஹோன்றதுக்கு இந்த இடத்துல வச காந்தோன்னு காந்திமானான கண்ணனுடைய அர்த்தம். அந்த கண்ணன் பெருமாளுடைய சோபையன் தண்டகாரண்யம் தீப்தேன சுயன தேஜசான ராமர் எழுந்துருள் நேரம். அந்த தண்டகாரண்யத்துக்கே அந்த தன்னுடைய தேஜஸ்னால சோபை ஏற்பட்டுதான். அதே மாதிரி கண்ணன் இருந்துருக்கிறான், அந்த யமுனா தட்டத்துக்கே ஒரு சோபை வருதான், யமுனா கரத்துக்கு அந்த கரைக்கே ஒரு சோபை ஏற்படுறதான். அப்படிப்பட்ட சோபையை உடைத்தானவராக இருந்திருக்கிற கண்ணனுடைய அதரமணி சுதாயாம், அதரமணி சுதாயாம், அதரமணி சுதா, அதரம்ன்றது திருவதரங்கள் உதடு, அது பவழம் போல செக்கச்சவேல்னு இருக்கான். அந்த செக்கச்சவேல்னு இருந்திருக்கிற மணியில இருக்கக்கூடிய சுத, சுதன்றது இருக்க அமிர்தம், அந்த அமிர்தத்தை பானம் பண்றது. அந்த அமிர்தத்தை பானம் பண்றதுல அம்சவான், அம்சவான்னாக்க அது ஒரு பாகம், அது ஒரு ரைட்டோட அந்த புல்லாங்குழ கண்ணனுடைய திருவதரத்தை பானம் பண்றதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரைட் அதுக்கு என்ன ரைட் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். நாய்ச்சிமார்கள் பெரிய பிராட்டியாருக்கே உடைத்தான இருந்திருக்கிற பருகக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு அதர பானத்தை இந்த புல்லாங்குழல், அச்சேதனமாக இருந்திருக்கிற புல்லாங்குழலுக்கு அந்த அதரத்தோட சம்பந்தம் ஏற்பட்டு அந்த புல்லாங்குழல்ல தனக்கு அந்த அதர பானம் பண்ற அந்த சுதய அமிர்தத்தை பானம் பண்றதுக்கு தனக்கும் ஒரு ரைட் இருக்கு, அம்சமாக இருக்கிறதுன்றதாக அது இருக்குன்னாக்க அதனுடைய பாக்கியம் என்னன்றத பாக்கணும். அம்சவான் வம்ச நாளகம், அதாவது வம்ச நாளகம், வம்சன்றது மூங்கில், மூங்கில் கொம்பு. இந்த பெரியவிராட்டியரோட சாமி தேசிகன் தேவநாயக்கு பஞ்சாசத்துல சாகிறார். அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோஷித அனுபூதம் அமர்த்தநாதம் வம்சேன சங்கபதி நாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. சாமி தேசிகன் அங்க நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிறார். நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு தேவநாதனுடைய திருவதர பானம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ற. என்ன, ஒவ்வொரு நாயிக்கையும் நாயக்கனுடைய அதரபானம் பண்ணுவது ஆசைப்படுவா. அதே மாதிரிதான் இங்க சுவாமி, உன்னுடைய அதரம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு. அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம், பாரிஜாத புஷ்பம் போல அப்படியே துளிரோட இருந்திருக்கிற அருணமாக அப்படியே சக்கச்சவேல்னு இருந்திருக்கான். அபீரயோஷித அனுபூதம் அமர்த்தநாதம், திருவாயிர வாடியில இருந்திருக்கிற அத்தனை 500,000 கோபியர்களாலையும் அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கான், ஏற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த திருவதரம். வம்சேன சங்கபதினா ச நிஷேவிதம் தே, வம்சேன சங்கபதினா ச, அந்த குழல் ஊதின போது அந்த மூங்கினாலையும் சங்கம் பாஞ்சஜன்யத்தினாலையும் அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த திருவதரத்தை பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. அந்த மதிகின்னு ஸ்ரீலிங்கத்தால தன்னை சொல்லுகிறார், என்னுடைய புத்தியானது பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி, ஒன்னிடத்துல ஒரு பிரீத்தியோட காதலோட கூட அந்த உதட தொடுகிறதுன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரியான ஒரு சன்னிவேசம் இது அம்சவான் வம்ச நாளகா என்று சொல்லுகிறார். அந்த அம்சவான் அதுல ஒரு அந்த சுதய சுதாபானம் அமிர்தபானம் பண்றதுக்கு பிம்பாதரத்துல இருக்கக்கூடியதான அதர பானம் பண்ணுவதற்கு தானும் ஒரு பாகியாக அம்சம் இருந்திருக்கு. அந்த திருவாயிர்பாடியில இருக்கிற ஆட்சியர்கள், பெரிய பிராட்டியார், மீதி பிராட்டிமார்கள், அதே மாதிரி பாஞ்சஜன்யம், இவை எல்லாம் சங்கம், இவை எல்லாம் எப்படி அனுபவிக்கிறதோ அப்பேற்பட்ட அனுபவத்துல தானும் பாகியாக இருந்திருக்கிற அந்த அம்சத்துக்கு புல்லாங்குழலுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுகிறார். இவர் வம்ச நாளகா, அவர் வீணாகானம் பண்றது, இவர் ஜெயதின்னு வர்த்தமான காலத்துல அதாவது நிகழ்காலத்துல சொல்றது, அவர் பிரத்யத்துல சேவிக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்ற. ஜயதி லலித விரத்தியம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதளைர் ஹஸ்தாளை அகில புவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோ ஆதரமணி சுதாயாம் அம்சவான் வம்ச நாளகம். சித்ராகல்பஸ்ரவசி கலையன் லாங்கலீ கர்ணபூரம் பர்ஹோத்தம் சஸ்புரித சிகுரோ பந்து ஜீவந்த தானஹ குஞ்சாபத்தா முரசி லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜயதி கிதமஹ கோபி கௌமாரஹாரி. இந்த ஸ்லோகத்தில் கோபியர்களுடைய லலித விருத்தி சிக்ஷணம் பண்ணினபடியே அனுபவித்தார். அடுத்தது பெருமாள் கண்ணன் ஒரு கிதவ வேஷம், கிதவ வேஷம்னா தூர்த்தராக இருந்திருக்கிற ஒரு வேஷம், அந்த வேஷம் போட்டுண்டு அங்க இருந்திருக்கிற கோபிமார்களோட அவர் விளையாடிட்டு இருக்கார். அந்த கோபிமார்கள் எல்லாரையும் தன்னிடத்திலே ஈடுபடும்படியாக பண்ணுற, இப்படிப்பட்ட கிருஷ்ணனை இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கிறார். அம்சவான் வம்ச நாளகான்னு சொன்னார். இந்த புல்லாங்குழல் பாஞ்சஜன்யம் இதெல்லாம் பார்த்தாக்க ஆண்டாளுக்கு பொறாம, என்ன தான் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இது அனுபவிச்சுருக்கு, புல்லாங்குழலும் பாஞ்சஜன்யமும் அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த பொறாமையினால அதுகளை பார்த்து சொல்றாராம், அதுவும் பாஞ்சஜன்யத்திடத்துல ரொம்ப ரொம்ப பொறாமையா. இது என்ன பண்றது, பாஞ்சஜன்யம் சாட்டு சாட்டு தூங்கிட்டு இருக்கு, வேற ஒன்னும் பண்ணல. இது இந்த சாட்டு சாட்டு தூங்கிட்டு இருக்கிறது என்னன்னா, உண்பது அவன் வாயமுதம் என்பதாக. இது சாப்பிடுறது என்ன பண்றது அப்படின்னா, அதரபானத்தை பருகிறதுனால அவன் வாய் அமுதத்தை உண்பது. ஆனா கண் படையல் கொள்வது உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. சக்கரத்தாழ்வாராவது எங்கேனா ஆசிரித ரட்சணத்துக்காக யாரான சிட்டாள ஏதாவது துட்ட சம்ஹாரம் பண்றதுக்காக ஒரு க்ஷணம் பெருமாள் திருக்கையில இருந்து வெளியில போயிட்டு வரே, ஆனா பாஞ்சஜன்யம் ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரிஞ்சு போறதே கிடையாது. அந்த பாஞ்சஜன்யம் அவர் எடுத்து ஊதும் பொழுது அவர் அதரபானம் பண்றது, மீதி சமயத்துல அவர் திருக்கையில போய் உட்காந்துக்கிறது. இதுதான் பாஞ்சஜன்யத்தினுடைய காரியமா இருந்துருக்கு. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தை பெண்படையார் உன்மேல் பெரும்பூதல் சாற்றுகின்றார். இப்படி 5 லட்சம் பேரும் கண்ணனுடைய அதரபானம் பண்ணணும் பண்ணணும்னு நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கச்சே, உனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறதுன்னுட்டு இத்தனை பேரும் உன் மேல எல்லாரும் பொறாமைப்பட்டு உன் மேல எல்லாரும் கோல் சொல்றா. பண்பல செய்கின்றாய் பஞ்சகன்யமே 16,000 தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவந்தன் வாயுமுதம் பொதுவாக உண்பதனை பூக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. என்னது என்னெண்ட எண்ணத்துக்கு பொறாமப்படணும், என்னெண்ட எண்ணத்துக்கு அத்தனை பேரும் பூசல் கொள்ளணும் என்று அந்த பாஞ்சஜன்யம் கேட்கறதா நினைச்சுண்டு அதுக்கு பதில் சொல்ற, நீ ஏகாந்தத்துல பெருமாளுடைய அதரபானம் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா இத்தனை பேரும் நாங்க பார்த்துட்டே இருக்கச்சு. மதுவாயில் கொண்டார் போல் மாதவந்தம் வாயமுதம் பொதுவாக உண்பதனை பொக்கு நீ உண்டக்கால். எல்லாருக்கும் இருக்கிற பாகத்துல இருக்கச்சே, நீ போய் நீ மாத்திரம் அதை அனுபவிக்கிறதுன்றது இருக்க, இதை பார்த்தா பொறாமப்படாத என்னதான் பண்ண மாட்டா என்று சொல்றாராம். இப்படி ஆண்டாள் அந்த பாஞ்சஜன்யத்து மேல பொறாமைப்படுவதாக பாசுரங்கள்லாம் அமைச்சிருக்கார். இது அம்சவான் வம்சநாளகான்னு சொல்லிட்டு அந்த திருவதர பானத்துக்கு ஒரு அம்சமாக பாக்காக இருக்கிறார். இந்த புல்லாங்குழலும் இருக்குன்றத மங்களாசாசனம் பண்ணார். இப்படி பண்ணச்சே ஆனா அந்த கண்ணன் இடத்துல ஈடுபாடு துளியும் குறையலையாம். அங்க இருக்கிறவா மொத்த பேருக்கும் கண்ணனுக்கு ஈடுபாடு குறையாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் ஆச்சரியமாக பெரிய பெரிய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கேரா, பீதாம்பரத்தை ஒடுத்துட்டு இருக்கேரா, தலையெல்லாம் ரொம்ப அழகா வாரி கட்டின்னு இருக்கேரா, எப்படி இருந்துட்டு இருக்கார் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு மாடு மேய்க்கிற பையனா தான் இருந்துட்டு இருக்கேராம். அந்த மாடு மேய்க்கிறதுக்கு எப்படி எல்லாம் என்ன அலங்காரமோ அந்த அலங்காரத்தோட தான் இருந்துட்டு இருக்கேராம். சிரவதி கலையன் லாங்கனி கர்ணபூரம் சிரவதி ஒரு காது, ஒரு காதுல காதுல லாங்கலி கர்ணபூரம். லாங்கலின்றது ஒரு புஷ்ப விசேஷம். அந்த புஷ்ப விசேஷத்தினால ஒரு புஷ்பத்தினால கர்ணபூரம் கர்ண கர்ணத்துக்கு காதுல அது வச்சுருக்கிறான். காதுல வச்சுருக்கிறதுக்கு காதுக்கு ஆபரணமாக ஒன்னு வச்சுருக்கிறான். கலையன்னே பருகோத்தம் சஸ்புரித சிகுரஹா பருகம் மயில் தொகை. அந்த மயில் தொகைய சிரோபூஷணமாக இருந்துருக்கான் பிரகாசிக்கிறதா. இந்த மகிழ் தொகையோட சேர்ந்ததுனால அவருடைய தலக்கங்கள் முடிக்கெல்லாம் ஒரு தனியான ஒரு பிரகாசம் ஏற்படுறதான். ஸ்புரித சிகுர பர்ஹோத்தம் சஸ்பிருத சிகர பந்து ஜீவன் ததான. அந்த ஜபா குசுமம், இது செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூவை அவர் தரிச்சிருக்கிறார். பெருமாளுக்கு கண்ணனுக்கு மயில் தொகை சாத்தின் இருக்கார். அந்த மயில் தொகை சாத்தின் இருக்கிறது அது ஒரு ரொம்ப எப்பவுமே அதுக்கு ஒரு விசேஷம். இந்த மயில் தொகைக்கு இருக்கிற மாதிரி விசேஷம் வேற எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார். இது என்னென்னலாம் பண்றது இந்த மயில் தொகை வந்து பார்க்கணும். இது இந்த மயில் தொகையினால அனுஸ்ரவாணாம் அவதம்சபூதம் பர்ஹாவதம்சேன விபூஷயந்தி அதிவ்யயா சர்மதிருஷைவ கோபி சமாதி பாஜாம் அபஜதி சமாதிம் என்று சொல்றார். அண்ணன் வேதாந்தங்கள்ல சொல்லப்படுபவனாக இருந்திருக்கார், நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட கண்ணனுடைய முடியில தலையில சிரசுல மயில் தோகளை கொண்டு கோபியர்கள்லாம் அதுல சொருகி அலங்காரம் பண்றாளாம். அந்த ஒரு கோபி இந்த இப்பேற்பட்ட ஒரு திவ்யமான ஒரு கண்ணால போய் அந்த பெருமாளை கொண்டு மயில் தோகையால அலங்காரம் பண்ண உடனே ஒரு யோகிகள்லாம் எப்படி பண்றாளோ, யோகிகளுக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு கண்ணனையே எப்ப பார்த்தாலும் பெருமாளையே தியானம் பண்ணிண்டு, அந்த தியானம் பண்றதுனால பெருமாளுக்கு ஒரு தைலதாராத அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்ற ஒரு ஒரு நிமிஷம் கூட ஒரு க்ஷணம் கூட விடாத தியானம் பண்ணி அதனால ஒரு சாட்சாத்காரம் எப்படி ஏற்படுறதோ அப்படிப்பட்ட சாட்சாத்காரம் அவளுக்கு ஏற்படுறதாம். யோகிகளுக்கு அப்பேற்பட்டவளாக இருந்து அந்த கண்ணாலேயே பார்த்து கண்ணை விட்டு பார்க்க எடுக்காமல் அவனையே பார்த்துட்டு இருக்கவளாக இருந்துருக்கான. அந்த மயில் தொகையோடு இருக்கிறது பெருமாளுக்கு அலங்காரத்துல ஒரு ரொம்ப ஒரு ஒரு அலங்காரம். அந்த அந்த அலங்காரத்தை அவ இங்க பார்த்து சொல்ற, அந்த மயில் தொகை சேர்ந்ததுனால அந்த அலக்கங்களுக்கே ஒரு சிறப்பு ஏற்பட்டு ஒரு காந்தியோடு இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். பர்ஹோத்தம் சஸ்புரித சிகுரஹாம் வது ஜீவந்ததானஹாம். அந்த ஜபாகுசுமம்ன்றது இருக்க செம்பருத்தி பூ, அந்த செம்பருத்தி பூவை தரிச்சுட்டு இருக்கிறான். தரிச்சுண்டு குஞ்சாபத்தாம் குஞ்சாபத்தாம் ஒரு லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம். குஞ்சா அப்படின்னாக்கா குந்துமணி. இந்த குந்துமணி ஒரு பக்கம் சேப்பா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருந்துருக்கும். அந்த சேப்பும் கருப்புமா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த குந்துமணினால ஒரு ஹாரம், அந்த ஹாரத்தை அவர் தன்னுடைய இதெல்லாம் கட்டிக்கிறாராம். அவர் குஞ்சாபத்தாம் முரசி லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம். அது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வருதான். அந்த ஹாரத்தை தன்னுடைய மார்ல தரிச்சுட்டு இருக்க. இப்படிப்பட்ட இதனால இவர் சித்ரா கல்பக விசித்திரமான வேஷத்தை உடையவராக இருந்துருக்கார். சாதாரணமா பெருமாள் பீதாம்பரத்தை சாத்திண்டு அதுல வந்து பாரிஜாத புஷ்பத்தை சமர்ப்பிச்சுண்டு காதல வந்து கர்ணபூஷண முதம்ச விபூஷணம் ஆஹோ என்ன தேவபெருமாளுடைய கர்ணபூஷணத்தை மங்களாசாசனம் பண்றார். அம்சலம் வேலக பூஷணமாகோ. அவர் காதல சாத்தின்னு இருக்கிற ஆச்சரியமான அந்த கடுக்கன் இருந்துருக்கு. அந்த கடுக்கன் எப்படி இருந்துருக்குன்னா அது காத்துக்கு அலங்காரமா இருந்துருக்கா இல்ல அந்த காதலேன்னு அந்த ஜுவால் அந்த அந்த கடுக்கனுடைய பிரகாசம் தோல் எல்லாம் அப்படியே டால் அடிக்கிறதாம். அந்த தோளுக்கு அலங்காரமாக இருந்துருக்கா உத்தவா அலக்க பூஷணம் தோல் வரைக்கும் தழைஞ்சி இருந்துருக்கு பெருமாளுடைய குழல் கற்றைகள் அந்த முடி. அதுக்கு இந்த இதனுடைய தேஜஸ், இதனுடைய காதனுடைய தேஜஸ், காதல போட்டுருக்கிற கடுக்கனுடைய அழகுனால அந்த அந்த அலக்கத்துக்கு ஒரு பூஷணமாக இருந்துருக்கா. மானசமவா பரிகர்ம இல்ல என் மனசுக்கு தான் அலங்காரமாக இருந்துருக்கான்னு ஒரு காதல சாத்தின்னு இருக்கிற ஒரு கடுக்கனை மங்களாசாசனம் பண்ற கோரத்தாழ்வான் தேவபெருமாளுடைய கடுக்கனுக்கு ஒரு விசேஷத்துக்கு. அப்படி எல்லாம் ஒரு கடுக்கன் பல பலப்பலான்னு வைர கடுக்கன் போட்டுக்க வேண்டியவர் போக இவர் சித்ராகல்ப சிரவசிகலையன்னு லாங்கலி கர்ணபூரம்னு ஒரு புஷ்ப விசேஷத்தினால காதல வச்சுட்டு இருந்துருக்கேரா, ஒரு மயில் தொகையை தள்ள வச்சுட்டு இருந்துருக்கேரா, இப்படி மாரில் போய் வனமாலையை சாத்திக்க வேண்டியவர் போய் ஒரு குந்தமணி மாலையை போய் சாத்திட்டு இருக்க, இப்படி எல்லாம் பார்த்தோம்னாக்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை. இது சித்ராகல்பகா, இது விசித்திரமான வேஷத்தை உடையவராக இருந்திருக்க என்பதாக சொல்லுகின்றார். சித்ரா கல்ப ஸ்ரவதி கலயன் லாங்கலி கர்ணபூரம் சீலை குதும்பை ஒருகாதி உருகாது செந்நிறமே தோன்றிப்பூம், கோலப்பனை கச்சும் கூரை உடையும் குளிர்முத்தின் கோடாலமும், காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்தில் புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மற்றாருமில்லை. யசோதை பிராட்டி சொல்ற கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் திரும்பி வரையறான். அந்த திரும்பி வர கண்ணனை அவ பாக்குறான், யசோத பிராட்டி பாக்குறான். அந்த பாக்கச்சு அந்த கண்ணனுடைய அழக எப்படி இருந்துருக்கார் என்பத சொல்ல சொல்ற. அது ஒரு பணம் கண்ணனை பார்த்து சொல்ற என்னென்ன எவ்வளவு அழகா இருந்திருக்காருன்னா, எனக்கு பார்த்த மாதிரி சிலை குதம்பை உருகாது செந்நிறமேல் தோன்றி பூ, ஓலை போட்டுக்கிறதுன்னு சொல்லுவா. இந்த ஒரு காதல ஒரு ஓலை மாதிரி ஒரு சின்னதா போட்டுக்கிறான், இன்னொரு காதல செந்நிற மேல் தோன்றி பூ, அந்த மேல் தோன்றி செந்நிறமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற செம்பருத்தி பூ மாதிரி இது. கோல பனைக்கச்சும் கோரை உடையும், இந்த உடுத்தின்றிருக்கிற வேஷ்டி உடுத்தின்றிருக்கிறதே ஒரு ஆச்சரியமாக இருந்துருக்கான். அதுல பாக்க அந்த உடையும் குளிர்முத்தின் கோடாலமும், அவர் முடிச்சு போட்டுருக்கார், கோடாலி முடிச்சுன்னு சொல்றாள் தேவப்பெருமாளுக்கு, கோடாலி முடிச்சுன்னு சொல்லுவா. அந்த முடிச்சு போட்டு பின்னழகு இருந்துருக்கு, அதுல முத்து, அந்த அதுல ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் போய்வெல்லாம், அதுல ஒரு முத்து சரத்தால அத முடிச்சு போடுற மாதிரி இருந்துருக்குமா. குளிர்முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். இப்ப மாட்டுக்கெல்லாம் பின்னாடி வந்து இருக்கிற நிலமேக்கு சியாமலனாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனை வாங்க வாங்க வந்து பாருங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு, ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மற்றாரும் இல்லை, யார் நான் தான் இப்ப ஏற்பட்ட பாக்கியத்தை பெற்றவன் நானு, வேற யாரும் இப்படி இல்லைன்றத அறுதியிட்டு சொல்லுகின்றாளாம். இப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோட எழுந்தருளரை பார்த்து சொல்றார். அப்போ சித்ரா கல்பகான் கோபஸ்திரீணாம் ஜயதி கீதவஹா கோபி கௌமாரஹாரி, இப்படிப்பட்ட அலங்காரத்தோட கூட அவன் எப்படிப்பட்ட, இதெல்லாம் தாமசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த ஜபா குசுமம் அதாவது செம்பருத்தி பூ, புஞ்சேன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற குந்தமணி, இதெல்லாம் உடுத்திருந்தவனாக்க இதெல்லாம் விடலட்சணம், விடனாக இருந்திருக்க பெண்கள் பின்னாடி போறான அவளுடைய லட்சணமாக காமசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி விடனாட்டம் இவர் இருந்திருக்காராம். பௌமாரஹாரி, பௌமாரஹாரி பெருமாள் எப்படி இருந்திருக்கார், சாட்சான் மன்மத மன்மதா தாசாம் ஆவிர்பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா என்று சொல்லப்படுகிறது. கோபி ராசக்கிரீட எல்லாம் இருந்துட்டு இருக்கு, இவாள் இருந்த திடீர்னு இவாளோட இருந்துட்டு இருக்கிற கண்ணன் காணாத போயிடலாம், ஐயோ காணாத போயிட்டே காணாத போயிட்டேன்னு இவ வேதனையோட மறுபடியும் அந்த கண்ணனை பிரார்த்திக்கிறா. அவ நடுவுல பெருமாள் தோன்றார். எப்படி கண்ணன் தோன்றது எப்படி அப்படின்னா, தாசாம் ஆவிர்பவு சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா, புன்சிரிப்போட கூட இருந்துட்டு இருக்கிற திருமுக மண்டலத்தோட கூட வந்து சாட்சான் மன்மத மன்ம பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா என்பதாக சொல்லுகின்ற மன்மதனுக்கும் மன்மதனாக பெருமாள் சேவை சாட்சியர் அவள் நடுவுல என்ன சொல்ற. அந்த மாதிரி மன்மதனுக்கும் மன்மதனாக மன்மதனுடைய பானங்களாக இருந்திருக்கிற இதுகள்லாம் சமர்ப்பிச்சுண்டு விடலட்சணமாக இருந்திருக்கிற இதில் கௌமாரஹாரி, கௌமாரஹாரி அந்த கௌமாரத்தையே அந்த எல்லாத்தையும் அபகரிக்கக்கூடியதாக இருந்திருக்கான். இவாளுடைய புருஷாளுக்கே பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று சொல்ற, புருஷாளுடைய மனசு கண்கள் எல்லாத்தையுமே அபகரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு, அவனிடத்தையே ஈடுபடக்கூடியதாக உடையவராக எழுந்துள்ளிருக்கன்னா, புருஷாளுக்கே கண்ணனிடத்துல இப்படி ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னாக்கா பெண்களுக்கு கேட்கணுமா, கோபஸ்திரீணாம் கோபிகளுக்கு கோபி கிதவகா, அந்த கிதவன்னா தூர்த்தனாக இருந்திருக்கவன் அர்த்தம், பெண்கள் பின்னாடி போறவன் அர்த்தம், மீதி இருந்துட்டு இருக்கிற பெண்கள் பின்னாடி போறவனாக இருந்துட்டு இருக்கிற காலி பையன் இல்ல இவன், அவர் கோபி அநிர்வச்சனீயமாக இன்னதுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற ஒரு நிலையை உடையவன். தூர்த்த வேஷம் போட்டது மாத்திரம் இல்லாத விலட்சணமான தூர்த்த கிருத்தியத்தையும் பண்றவர். தூர்த்த வேஷம் போட்டதோடு இல்லாத மீதி பேர்லாம் பண்ற மாதிரி இல்லாத இவர் ஒரு தூர்த்தனாக இருக்கச்சு, ஒரு சிலமாக மீதி பேர் மாதிரி இல்லாத இவர் தான சில செயல்களை செய்பவராக இருந்துருக்கேனாம். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த கண்ணனை ஜெயதி அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். இப்படி தூர்த்தனா இருந்து கோபிகளை தனக்கு சுவாதீனமாக பண்ற, யாரெல்லாம் தூர்த்தனா இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல இவாளுடைய எண்ணமே போகாது. ஆனா கோபி தூர்த்தகான இவன் வந்து சாதாரண தூர்த்தனா இருந்தா இப்படி பெண்கள் பின்னாடி போறதா இருந்தா பசங்கள்லாம் அருவறுத்துண்டு பயந்துண்டு உள்ள ஓடி வந்துருவா. ஆனா இவனிடத்துல இவன் பண்ற சேஷ்டெல்லாம் தூர்த்தமாக இருந்தாலும் கூட இவனை விட்டு போக முடியாதபடி இருந்திருக்கானா. பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மயலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. நீலமேக சியாமலன் ஆண்டாளுடைய பாசுரம், நீலமேக சியாமலனாக பெய்யுமா முகில் போல் வண்ணான், முகில் போல் வண்ணான்னு சாமான்யமா சொன்னான்னாக்கா ஜலமே இல்லாத முகில் மாதிரி ஆயிடும், அப்படி இல்ல. மழை பெய்யறதுக்கு முன்ன இருந்திருக்கிற முகில் போல இருந்திருக்கிற நிலமேக்கனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் உந்தன் பெயிற்றும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க அப்படியே என்ன பிச்சேத்தி விடுறது. நீ பேசுற பேச்சு, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல் எல்லாமே உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. உன் முகம் எப்படி இருக்கு, மாய மந்திரம் போட்ட மாதிரி இருந்திருக்கா அப்படின்னா. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவனாங்கள் உரைக்கிலும் செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. சின்ன இவாள்லாம் என்ன பண்றா, ஆறுல போய் ஆறுல மணல் இருக்கும், இப்பதான் மணல்லாம் வாரியும் போயிடுறா நமத்த பேரும், அதெல்லாம் நிறைய மணல் இருந்துருக்கிற ஒரு சமயம். அந்த மணல்ல இருந்தாள்னாக்க இந்த இளம் சிறுமியர்கள்லாம் ஆறுல போய் அங்க போய் ஒரு வீடு கட்டி அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு தோட்டம் அது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. அது வாய்க்கால் தோட்டம் இதெல்லாம் பண்ணி அழகழகா பண்ணுவா. அதை பண்ணி அதுல வந்து அவ ரொம்ப விளையாட்டு, இதெல்லாம் அவளுக்கு ஒரு விளையாட்டு. பெருமாள் என்ன பண்ணுவா, கண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, இவாள்லாம் காத்தாலேருந்து தாயக்காலம் வரைக்கும் இது பண்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. என்றுமுற்றும் முதுகு நோவ இருந்திழைத்த இச்சிற்றிலை. இது முதுகு வலிக்க காத்தால இருந்து ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் இருந்து அந்த வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணுவாளாம். பண்ணிண்டாக்க அங்கேருந்து ஓடி வருவேறாம். ஓடி வந்து காலால எட்டி உதச்சேனாக்க மணல்ல கட்டின வீடு நிக்குமா, அது அப்படியே போயிடும் அது. ஆகையால இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணா ரெண்டு வாட்டி பண்ணாக்கா சரியில்லாம், மூணாவது வாட்டி மறுபடியும் ஓடி வரையறாம். ஓடி வரத பார்த்த உடனே, அப்பா கண்ணா கண்ணா நீ எங்க வீடெல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன் நானு, இதெல்லாம் இடிக்காத அது அப்படியே இருக்கணும் அப்படின்னா. நன்றும் கண்ணுற நோக்கினங்கொள்ளும் ஆர்வம் தன்னை தணிக்கிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயன்றயம் மாமதியாய் என்றும் ஒன்றனுக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாது எம் பாவமே. நாங்கள்லாம் கார்த்தாலேருந்து இவ்வளவு நாள் மணிக்கணக்குல முதுகு வலிக்க நான் மட்டும் இருக்கேன், இந்த சிற்றில சிதைக்கிறதுக்கு வரையே இது எங்க மேல ஒரு தய இல்லாத இப்படி பண்றது இருந்துருக்க, இது ஒன்ன சொல்லி குற்றம் இல்ல, எங்களுடைய பாக்யஹீனத்தை தான், எங்களுடைய பாபம் தான் இப்படி பண்றதுன்னு சொல்லி சொல்ற. ஆனா சரி அப்படி இல்ல, நீ என்ன வராதுன்னு சொல்றியா, நான் போயிடுறேன் உங்ககிட்ட, நான் வரல, நீங்க எத்தையானா பண்ணுங்கோ நீங்க அப்படின்னு அவன் போறேன்னு ஆரம்பிச்சான்னாக்கா போறதுக்கும் விட மாட்டேன்றாளாம். நான் பண்றதையும் பாக்கணும், எங்களோடையும் இருக்கணும். நீ வட்டவாய் சிறு தொகுதையோடு சிறு சுழகும் மணலும் கொண்டு இட்ட மகவிளையோடு எங்களை சிற்றில் இடழித்தென்பயன் தொட்டு தைத்து நலியேல் கண்டாய் சுடற் சக்கரம் கையிலேந்தினாய் கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே. இப்படி கடல் வண்ணனன் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி, கண்ணனை மங்களாசாசனம் பண்ணி தன்னோட இருக்கணும்ன்றதுக்கும் பாக்குறான். அவள் என்ன பண்றான், இவளோட இருந்துட்டே இருக்கே திடீர்னு ஒரு படி மணல் எடுத்து அவள் கண்ணுல போட்டு வர்றான். அந்த பண்ணு கண்ணுல போட்டுமானாக்க அவள் கண்ணெல்லாம் இதுவாயிடுறது. அதெல்லாம் ஒரு விளையாட்டா இருந்தது. ஆனா இந்த விளையாட்டு மொத்தத்தையும் ரசிக்கிற அவ இப்படி கோபஸ்திரீ நாம் ஜெயதி கிதமஹா கோபி கௌமாரஹாரி. அவளுக்கு கோபஸ்திரீகளுக்கெல்லாம் கிதவனாக ஒரு தூர்த்தனாக ரிட்டனாக கோபிக்கிட்டவகா இப்படி விலக்ஷணனாக தோத்தன, இந்த தூத்தனாக இருக்கனுடையத்தை அவளும் ரசிக்கிறாளா, அப்படிப்பட்டனாக தூத்த கிருத்தியங்கள்லாம் அப்படியே சேவை சாய்க்கிறார் சுவாமி தேசிகனுக்கு. அது அப்படியே சுவாமி சேவிச்சு அது ஜெயத்தின்னு அதுக்கு மங்களாசாசனம் பண்றார் இந்த ஸ்லோகத்தினால. சித்ராஹ கல்பஸ்ரவதி கலயன் லங்கனி கண்ணபூர்ணம் பருஹோத்தம் சஸ்புரித சிகுரஹ பந்து ஜீவன் ததானாம் இப்படிப்பட்டதான ஒரு கோபி கௌமாரன். இதுல சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். ராத கிருஷ்ணனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா, இந்த கிருஷ்ணனிடத்துல காதல் கொண்டு இருந்துட்டு இருக்க. கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் இடைப்பட்டவள தோழிமாரோடத்துலயோ சொல்லி சொல்றா. கிருஷ்ணன் சொல்றார், ஒரு இடத்துல நீ நில்லு, நான் ராத்திரி வரேன்னு சொல்றார். சரி நின்றுட்டு ஒரு மரத்தங்கிட்ட நின்றுட்டு இருக்கா. ராத்திரி மொத்தம் பாக்குறேன், வரல, வர முடியாது, வரல, போச்சுன்ட்ட. சரி மறுநாள் சொல்லி அனுப்புறேர், நேத்தி வர முடியாது போயிட்டு இன்னைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லி சொல்றார். அப்பா பதில் சொல்ற, சரி அது சரி கண்டிப்பா இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்றனா முல்லியோ என்ன சொல்ல செய்யணும். பகிரிவ மலின தரம் திருஷ்ண தவ கிருஷ்ண மனோபி பவிஷ்யதி நூனம் கதமத வஞ்சயசே ஜனம் அனுகத மசமசரஜ்வர தூனம் யாஹி மாதவ யாஹி கேசவ மாவத கைதகவாதம் தாம் அனுசர சரசீருஹலோச்சன யாதவ ஹரதி விஷாதம். கோபி கிதவஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த கோபி கிதவஹாக்கு தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ராத கண்ணனுக்காக காத்துண்டு இருக்கா. காத்துண்ட பிற்பாடு மறுநாள் ரெண்டாம் நாள் வர்றார் கண்ணன். வர்றார் கண்ணன் வந்த உடனே, சரி இன்னைக்கு வந்துட்டாரேன்னு சந்தோஷமாக அவரை ஆலம்பனம் அவரை தழுவிக்கிறதுக்கு பதிலா இவ கோச்சுண்டு பதில் சொல்றார். பகிரிவ மலின தரம் தவ கிருஷ்ண மனோபி பவிஷ்யதி நூனம். அப்பா கண்ணா நீ கருப்பா இருந்துட்டு இருக்க, வெளியில தான் கருப்பா இருந்துட்டு இருக்க நினைச்சிருந்தா நீ உள்ளேயும் மனசும் உனக்கு கருப்பா இருக்குப்பா அப்படின்னா. கதமத வஞ்சயசே ஜனம், ஒரு அபல பெண்ணு ராத்திரி மொத்தம் இந்த பணியில நிக்க வச்சுட்டு நீ வஞ்சிக்கிறிய, உன் மனசும் கருப்பா இருந்தா தானே இப்படி பண்ண முடியும். அகையில நேத்து நீ என்ன பண்ணிருக்க, என்ன விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தரோட நீ போயிட்டு இருக்க, யாரோ ஒத்தியோட நீ போயிருக்க. யாஹி மாதவா யாஹி கேசவா மாவத கைதகவாதம், என்னிடத்துல பசப்பு வார்த்தை எல்லாம் சொல்லாத, அப்படி இல்ல நான் கிளம்பினாக்கா கோபர் வந்த கோபர் போக கூடாதுன்னு சொல்லி கதவு சாத்தி தாபால் போட்ட, யசோத தாபால் போட்ட, என்னால வர முடியல அப்படி இப்படின்னு எல்லாம் வார்த்தை எல்லாம் பசப்பு வார்த்தை எல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ யாரோடயோ நீ போயிருக்க, நீ யாரோட போனியோ அவளோடய போய்க்கோ. தாம் அனுசர சரசீருகலோச்சன, வெய்யரா வெய்யிட்டே கூட அவரை சொல்ற வார்த்தை சரசீருகலோச்சன, தாமரை கண்ணான்னு சொல்லி சொல்ற. அப்ப தாமனு அவளை போன்னு சொல்லச்சே இந்த சரசீருகலோச்சனு சொல்லணுமா சொல்ல வேண்டாமே. ஆனா அங்கேயும் சொல்ற இதெல்லாம் வந்து தனக்கு இவள் வெய்யறா மாதிரி வெய்யறதே தவிர அவனிடத்துல இருக்கிற ஒரு ஈடுபாடுதான், அவன் பண்ற காரியங்கள்லாம் இருக்கிறதுல ஒரு ஈடுபாடு, அது இல்லாதையும் இவளால இருக்க முடியல. அதனால அந்த யாதவ ஹரதி விஷாதம் புறத்தாழ்வான் சாய்கிறார். யத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியமன்யதி நான்யத்தயோஹோ பவதி லக்ஷணமத்ர ஜாது தூர்தாயிகம் தவஹி யத்கில ராசகோட்யம் தத்கீர்த்தனம் பரம பாவன மாமனந்தி. லோகத்துல சில சில காரியங்கள்லாம் செஞ்சாக்கா அது நல்லது புண்ணியம்னு சொல்லுவா, சில சில காரியங்கள்லாம் சொன்னா அது பாபம் அப்படின்னு சொல்லுவா. இது புண்ணியம் அப்புண்ணியம்ன்றது இந்த காரியங்களை செய்யறது அந்த காரியங்களை செய்யறதுன்னு சொல்றதுனால, ஒரு விட்டனாக ஒருத்தன் நடந்துட்டான்னாக்கா அது ரொம்ப ரொம்ப பாபமான ஒரு விஷயம். ஆனா ஒன் விஷயத்துல அது விபரீதமாக இருந்துருக்கு. நீ விட்டனாக நடந்து கொள்ற, இந்த விட்டனாக நடந்து தூர்த்தா ஜீதம் தவஹி யத்கில ராசகோட்சம், அந்த கோபிகாமார்கள் நடுவுல நீ தூத்தனாக நடந்துன்றது இருக்க அது பரம பாவனமாக இருக்கிறது. தத்கீர்த்தனம் பரம பாவனமா மனந்தி, அத சொல்றதே கூட அவ்வளவு பரிசுத்தமானதுன்னு சொல்றா, இது என்ன ஆச்சரியம் தெரியலன்னு அதிமானுஷஸ்தவத்துல புறத்தாழ்வான் சாதிக்கின்றார். அந்த மாதிரியாக கண்ணன் எப்படிப்பட்டவராக எழுந்தோடு இருக்காருன்னா, கோபிக்கிட்டவகா என்பதாக சொல்லுகின்றார். ஒரு விலட்சணமாக தூர்த்தனாக எழுந்தொழி இருந்துருக்கார். அப்பேற்பட்ட தூர்த்தனான கண்ணனை சுவாமி அப்படியே சேவை சாய்க்கிறார். கண்ணனா தூர்த்தனாவே சேவை சாய்க்கிறார். அத மங்களாசாசனம் பண்றார். அது தத்கீர்த்தனம் பரம பாவன மாமனந்தின்னு சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட கண்ணனை இப்படி நாம் அவரை கீர்த்தனம் பண்ணுவது, அவரை ஸ்மரிச்சு அவர் நம்மளுடைய வாக்கால அனுசந்தானம் பண்றதே பரம பரிசுத்தம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால, இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு இன்னைய தினத்துல ஏற்படுத்தத நினைச்சிருந்து அந்த கண்ணனை நாம மங்களாசாசனம் பண்ணி அவருடைய நாமாக்களை நாம் சொல்லி நாமளும் புனிதமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா.